திருமேனி முருகையனே, தங்க நிற திருமேனி முருகையனே, தங்க நிற திருமேனி முருகையனே. சிங்கார வேலவனில் எழில் காண காண தங்க நிற திருமேனி முருகையனே, நிறத்திலுமே நீ முருகையன்னே. தங்கவேல் கரம் கொண்டு தங்க நிறத்திலுமே நீ முருகையன்னே. திக்கெல்லாம் சென்றமையில் திளைத்து கழித்திடவே, நீதிக்கெல்லாம் சென்றமையில் திளைத்து கழித்திடவே, சிக்கற்பதியில் வந்து அருள் தரவே முருகா, சிக்கற்பதியில் வந்து அருள் தரவே முருகா, பக்கத்தில் வரும் அடியார் பக்கத்தில் வரும் அடியார்கள் சிக்கலை தீர்த்திடவே, நித்தமும் முனை பணிந்தேன் முத்துக்குமாரனே, தங்க நிறத்திலுமே நீ முருகையன்னே. நிறத்திலுமே நீ முருகையன்னே.